ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்தைதரானி திருடாயமேனே அஸ்மத் குரோத் பகவதோஸ்ய தேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யனஃ குலபதேர்வகுளாபிராம் ஸ்ரீமத்ததங்கிரியுகிலம் பிரணமாமி மூர்த்னா பூதம்சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாந்திரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குசுமனிம் பிரணதோஸ்மி நித்யம். மனத்தாலும் வாயாலும் வண்குணுஹூர்பேணும் இனத்தாறு இல்லாதிரஞ்சே தனத்தாலும் ஏதும் குரவிலே நின்ற சிலஹோபன் பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீஹஸ்பதியான பகவான் திருவேங்கடமுடையான் திருமலையிலே தேர்ந்தெடுத்து நமக்கு வந்து பல அனுகிரகங்கள் பண்றார். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானை பற்றி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ண ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னு கோவில் திருவாய்மொழியிலே மூன்றாம் பத்திலே வர பதிகம் நம்ம பார்த்துன்னு வந்துருக்கோம். அதிலே முதல் பாசுரத்திலேயே திருவேங்கடமுடையானுக்கு சர்வவித கைங்கரியமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது ஆறாம் பாசுரத்திலே அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணணும்னா என்ன ஒரு உபாயம் அப்படிங்கும் பொழுது, வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அப்படின்னு திருவேங்கடமுடியானுடைய திருநாமத்தை சொன்னாலே போரும், வெங்கடேஷாய நமஹா அப்படின்னு சொன்னாலே அதை தியானம் பண்ணி ஜபிச்சிருந்தாலே பெருமாள் அனைத்தும் தருவேர் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏழாவது பாசுரத்தில் எல்லாத்துக்கும் திருவேங்கடமுடியான்கிட்டதான் போகணுமா? திருவேங்கடமுடியான் என்னெல்லாம் கொடுப்பேரோ அது அத்தனையும் அந்த திருமலையே கொடுக்கும் அப்படின்னு, சமன்கொள் வீடு தரும் மோட்ச பர்யந்தம் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படியேற்பட்ட மலை திருமலை அப்படின்ற. அதுக்கு அடுத்த பாசுரத்தில் திருமலை கிட்ட போய் நம்ம வேற ஏதாவது ஒன்று பிரார்த்திக்கணுமா, திருமலையேதான் நமக்கு பிராபியம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, பரம் சென்று சேர் திருவேங்கடமாமலை அப்படின்னு அப்பேற்பட்ட பரபிரம்மமான பகவான் அவரே சென்று சேர்ந்து திருமலையே பிராப்பியம்னு நினைக்கும் பொழுது நமக்கும் அதுவே பிராப்பியம் அப்படின்ற வரைக்கும் இங்கே எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்த பாசுரம் ஒன்பதாவது பாசுரம் இன்று. ஓய்மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் நான் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே அப்படின்னு. ஓயு மூப்பு பிறப்பு இறப்பு பிணி அப்படின்னு, ஓய் அப்படின்னா ஓயும் அப்படின்னா ஓச்சல் தரக்கூட மூப்பு வயசானது இது தன்மை. பிறப்பு இறப்பு அப்படின்னு இந்த ஜனனம் மரணம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படிங்கிற மாதிரி. பிணி அப்படின்னா வியாதி. இந்த சம்சாரத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒருத்தன் பிறந்து மரணம் ஆகி திருப்பி திருப்பி இப்படியே இருந்துட்டு கஷ்டம் வியாதி இப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆனா இதெல்லாம் போக்கக்கூடியவன் யாருன்னா, வியுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன், இதெல்லாம் நீங்கும்படி செய்வான் திருவேங்கடத்தாயன் அப்படின்னு சொல்லும்பொழுது, திருவேங்கட மலையிலே இருக்கிற திருவேங்கடமுடையான் அவர் யார் அப்படின்னா கோபாலன். அவரும் நான் மலராம், புதிதாக அந்த தாமரை மலர்ந்த தாமரை எப்படி இருக்குமோ அவ்வளவு சௌந்தரியமாக அப்பேற்பட்ட அடித்தாமரை அப்படின்னு திருவடி தாமரைகள் இருக்க, அந்த திருவடி தாமரைகளை யாரெல்லாம் வாயுள்ளும் மனத்துள்ளும் அப்படின்னு வாயாலே ஸ்தோத்திரம் பண்ணி மனதிலே தியானம் பண்றாளோ அவளுக்கு இப்பேற்பட்ட இந்த சம்சார கஷ்டங்களை எல்லாம் நீக்குவேர் திருவேங்கடமுடையான். ஆண்டாள் நாச்சியாரும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்றார். அதே போல நம்மாழ்வார் வாயுள்ளும் மனத்துள்ளும் வாயிலே ஸ்தோத்திரமும் மனதாலே தியானமும் அப்பேற்பட்ட திருவடிகளில் பண்ணா இந்த ஓய் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி இதுவும் இருக்காது பண்ணுவேர் பெருமாள் அப்படின்னு. சுவாமி தேசிகன் இந்த திருமலையை மங்களாசாசனம் பண்ணும்பொழுது, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் பருப்பு அப்படின்னு கண்ணனுடைய திருவடியை காட்டுறதாம் இப்பேற்பட்ட இந்த மலை. இப்படி அந்த சரணாகதி பண்ணணும் அப்படின்னு திருவேங்கடமுடியானே காட்டுறான்னா, அந்த மலை வந்து அந்த கண்ணனுடைய திருவடியை நமக்கு காட்டுறார் அப்பேற்பட்ட மலை. அதுக்கு திருக்குழந்தை ஆண்டவன் அவர் வந்து வியாக்கியானம் பண்ணும்பொழுது பிரத்யக்ஷமாக காட்டும் அப்படிங்கிறார். பிரத்யக்ஷமாகவே காட்டும், ஏன்னா வேதம் கூட மறைத்துதான் காட்டும், மறை அப்படின்னே பேரு. அதே மாதிரி கூரத்தாழ்வார் சொல்லும் பொழுது, ஹஸ்திகிரி மலையை சொல்லும் பொழுது, இப்பேற்பட்ட ஈஸ்வரன் அப்படின்னு தேப்பெருமாளா அந்த மலை நமக்கு காட்டி கொடுக்கறதாம். அப்ப வேதமே வந்து மறை மறைச்சிதான் சொல்றது. பெருமாளை பத்தி சொல்ல முடியுமோ? ஏதாவது உதாரணத்தை கொடுத்து பெருமாளுடைய சௌந்தர்யம் தேஜஸ் எப்படி இருக்கும்னா சூரியனை போல அப்படின்னு சொல்லிட முடியுமா? அவர் கோட்டி சூரியனுக்கு சமம், சமபிரமகா அப்படிங்கிறோம். சரி, மன்மதனை போலே சௌந்தர்யம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட முடியுமா? கோட்டி மன்மதலாவண்யாயை அப்படின்னு சொல்றோம். அப்படி இது எதை வச்சும் சொல்ல முடியாது. இன்டைரக்டா வேணா சொல்லலாம், நேரடியா சொல்லாம இதோட இன்னும் பல மடங்கு அப்படின்னு, இதோட இன்னும் பல மடங்கு அப்படி சொல்லலாம். இல்ல இந்த மாதிரி கிடையாது, அச்சேதன வஸ்துக்கள் அப்போலே கிடையாது நம்ம பெருமாள், அதுக்கும் மேலானவர், சேத்தன வஸ்துக்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவருக்கு இருக்காது, அதோட மேலானவர் ஆனந்தமயன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மறைத்துதான் வேதம் சொல்லும். ஆனா அந்த திருவேங்கடமுடியான நேரையே காட்டக்கூடிய அப்பேற்பட்ட மலையாச்சே, அப்பேற்பட்ட சிரேஷ்டம். எப்பயுமே ஆச்சாரியர் இன்னும் சிரேஷ்டம் பெருமாளோட அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பெருமாளையே காட்டி கொடுக்கிறவர் ஆச்சாரியர்னால. அதே போல இங்க திருமலை சிரேஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த காரணமும் என்னன்னா, அந்த திருமலையில திருவேங்கடமுடியானை நமக்கு காட்டி கொடுக்கிறது. திருமலைக்கு பெருமாள் வரலன்னா வைகுண்டத்திலே இருந்திருந்தா அப்பேற்பட்ட தரிசனம் நமக்கு கிடைச்சிருக்காதே. அதுவும் பூமியிலே வரும்பொழுது முதல் முதலாக திருமலையில தானே வந்து பகவான் அவதாரம் பண்ணி இங்க வரேர் அப்படின்னு சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும் பொழுது, ஓயும் ஊப்பு திருவேங்கடமுடையானன்றோ பிராபியம், திருமலையே பிராபியம் என்று சொல்லுவானே நென்னில், திருவேங்கிடமுடையானுடைய பிராபியத்துவம் திருமலையோடுள்ள சம்பந்தத்தாலே வந்தது, ஆதலால் திருமலையே பிராபியம் என்கிறார் அப்படின்னு சுவாமி ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். திருவேங்கிடமுடையான் என்றோ பிராபியம், திருவேங்கிடமுடையான் நமக்கு பிராபியம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா திருமலையே பிராபியம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றேரே அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டுண்டா, அந்த திருவேங்கடமுடியானுடைய பிராபியத்துவம், அவர் நமக்கு பண்ணக்கூடிய அனுகிரகம், அந்த பிராபியத்துவம் அவர் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, திருமலையோடுள்ள சம்பந்தத்தாலே, அந்த திருமலையோட திருவேங்கடமுடியானுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் நமக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம்லாம் பண்றார். அதனால அதலால் திருமலையே பிராபியம் என்கிறார், அதனால திருமலையே நமக்கு பிராபியம் அப்படிங்கிற. அப்போ இந்த சம்சாரத்தில் ஆறு கஷ்டங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, கர்ப்பம் ஜென்ம ஜராமரணம் கிளேச கர்ம சடூர் நிஜா அப்படின்னு சொல்லியிருக்கா. கர்ப்பம், கர்ப்பம் தரிக்கிறது, அப்புறம் ஜென்மம் மரணம் ஜரா மூப்பு, இந்த மாதிரி கஷ்டங்கள் வியாதி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது அத்தனையும் போக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பகவானே இல்லை, சாக்ஷாத் திருமலையே போக்கும் அப்படின்னு அப்படி இங்க சொல்ற. அந்த பெருமாளுக்கு அந்த மலையோட சம்பந்தம் இருக்கு இங்க வந்ததுனால தானே அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து எந்த இடத்துல ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கோமோ அங்குதான் நம்ம வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும். நான் இருக்கிற இடத்துலயே எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை, என்ன போய் ஒரு இடத்துல எனக்கு பிடிக்காத இடத்துல உட்கார வச்சுட்டேன்னா நான் எதுவும் நல்லது பண்ணணும்னே யோசிக்க மாட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், சில பேருக்கு நிறைய இடத்துல வீடு இருக்கு, அங்கங்க இருந்தா கூட அவ பிறந்த ஊர்ல இருக்கிறது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ உத்தியோக காரணமாக இன்னொரு ஊர்ல இருக்கலாம், மனசுல அவளுக்கு பிடிக்கல, என்ன பண்றது அப்படின்றதோட திருப்பி ஊருக்கு வந்தா, நம்மளோட சொந்த ஊருக்கு வரும்போது அவள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அப்போ பகவான் அவர் அந்த பிடிச்ச இடத்துல சுகமாக அப்பேற்பட்ட திருமலையிலே இருக்கும்பொழுது அவர் அவருக்கு இன்னும் அதிகமாக அனுகிரகம் பண்ணணும் தோணும். பகவான் சர்வாந்தர்யாமி தான், சர்வாந்தர்யாமி எங்கும் இருப்பான், எல்லா இடத்திலையும் இருக்கும்பொழுதும் பகவானுடைய அனுகிரகம் குறையல, ஆனா திருமலையில வரும்பொழுது இன்னும் அந்த கருணை அதிகமாக இருக்கு, அதனால அந்த திருமலையே நமக்கு பிராபியம் அப்படின்னு சொல்றேன். சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானத்திலே அடிதாமரை அப்படின்னு சொல்லும்பொழுது, நூத்தன புஷ்பங்களாய் நிற்கிற ஸ்ரீபாதம், அந்த ஸ்ரீபாதம் சொல்லும்பொழுது நூத்தன புஷ்பங்கள் அப்படின்றது, இன்று மலர்ந்த புதிய அந்த புதுசான வந்த தாமரை, இன்று மலர்ந்த தாமரை எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படின்னு. நேத்தோ முந்தா நேத்தோ வந்த தாமலை மலர்ந்தது இல்லை, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அப்பேற்பட்ட திருப்பாதங்களாம். அங்க வந்து தாயார் வந்து திருவடி கைங்கரியம் பண்றா இல்லையா, பெருமாளுக்கு தன்னுடைய திருவடியை பிடிச்சு விடும்பொழுது கூட மெதுவா நிதானமா தான் பண்ணுவாளாம், கொஞ்சம் கூட கொஞ்சம் லேசா அழுத்திட்டா கூட பெருமாளுடைய திருவடி அப்படி செவந்திரமும், அப்படி அப்பேற்பட்ட இதுல அந்த அந்த ஸ்ரீபாதம் அப்படின்னும். அப்போ திருவேங்கடமுடைய ஆயன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்ற ஸ்ரீ வேங்கடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன், ஆயன்னா கோபாலன் அப்படின்பொழுது திருவேங்கடமுடியான்னு திருநாமம் எப்படி வந்ததுன்னா திருமலையில வந்ததுனாலே அவருக்கு அந்த திருநாமம். ஆனா அவர் யார், கண்ணன் தானே. கண்ணன் சர்மஸ்லோகத்துல சொல்லும்படியே நமக்கு சேவை சாதிக்கிறார் இல்லையா, அதனால இங்க சொல்லும்பொழுது ஸ்ரீ வேங்கடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன், அதனால திருவேங்கடத்தாயன் அப்படின்னு நம்மாழ்வார் இங்க மங்களாசாசனம் பண்றேர் அப்படின்னு சொல்றேர். அதே மாதிரி வாயுள்ளும் மனத்துள்ளும் அப்படின்னு சொல்லும் பொழுது வாயாலே அனவரதம் ஸ்துதித்து எப்போதும் அந்த திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணி பாதுகாசாஸ்திரம் சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த திருவடி ஆச்சரியமான. மனசாலே சதா தியானம் பண்கிற என்றபடி அப்படி யார் இருக்காரோ அவளுக்கு இந்த ஓய்வு மூப்பு இப்பேற்பட்ட கஷ்டங்கள் பிணி வியாதி எல்லாம் பகவானே அதை எல்லாரும் தீம் நாசம் பண்ணிடுவான் அப்படின்றதும் அழித்திருவான் அப்படின்றதும் இங்க சொல்றேன். பெரிய பரகால சுவாமி எடுக்கும் பொழுது வியாக்கியானத்தில் 9 பாட்டில் தத்தேச சம்பந்தியான அது கொண்டே அவனும் விரோதி நிவர்த்தகனாகவது என்கிறார் அப்படின்னு. தத்தேச சம்பந்தியானது கொண்டே அவர் வந்து சம்பந்தி ஆயிட்டான், அந்த மலைக்கு சம்பந்தம் இருக்கு இல்லையா, சம்பந்தம் அங்க வந்து இருந்ததுனால இங்க என்ன சொல்றேன்னா விரோத நிவர்த்தகம். போன பாசுரத்துல திருமலையே விரோத நிவர்த்தகம் பண்ணும் அப்படிங்கிறது. நமக்கு விரோதி என்ன அப்படின்னா நம்ம இந்த சம்சாரத்துல இருக்கும்போது நம்ம பண்ற பாவங்கள், அந்த பாவங்கள்னாலதான் நமக்கு கஷ்டங்கள் வருது. அதனால நம்ம இந்த பாவங்களும் கஷ்டங்களும் நமக்கு விரோதியாக இருக்கிறத அவர் போக்குவேர் அப்படின்னு போன பாசுரத்துல திருமலையே போக்கும் அப்படிங்கிறார். இப்ப என்ன சொல்றேன்னா திருமலையோட சம்பந்தத்தினால இருக்கிறதுனால திருவேங்கடமுடியானும் விரோதி நிவர்த்தனம் பண்ணுவேர் அப்படின்றத இங்க சொல்லி, ஏன்னா பெருமாள் பண்ணுவேர்னு சொல்லல, திருமலையோட சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த அப்பேற்பட்ட அந்த தயாகுணம் நிறைந்த அந்த மலையாக இருக்கிறதுனால திருவேங்கடமுடியான் இன்னும் மிக அனுகிரகம் நமக்கு பண்றேன் அப்படின்றதையும் எங்க எடுத்துக்காட்டு. அதேதான் சுவாமி தேசிகனும் தயாசதகத்துல கமப்பியனயதிம் வந்தே கருணா வருணாலயம் விஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தி முபாகதம். இந்த திருமலைக்கு பகவான் ஸ்வயம் வியக்த முபாகதம், ஸ்வயம் வியக்தி முபாகதம் அப்படின்னு தானே ஸ்வயமாகவே வந்தார். இங்க வந்து எல்லாம் கமப்பியன எதிம் வந்தே அப்படின்னு அளவில்லாம சொல்ல முடியாம எண்ணிக்கை இல்லாம கருணை, கருணா வருணாலயம் அப்பேற்பட்ட தயாசாகரம் அப்பேற்பட்ட அந்த தயையோட கூடின அந்த திருவேங்கடமுடியான் விஷசைல தட்டஸ்தானாம் இந்த விஷகிரியிலே இந்த தட்டஸ்தில மலையிலே வந்து ஸ்வயம் வியக்தி முபாகதம் அப்படிங்கிறேன். பகவான் அர்ச்சாவதாரத்துல பலவிதமான பிரதிஷ்டைகள் இருக்கு. ரிஷிகள்லாம் பிரதிஷ்டை பண்ணா அது ஆர்ஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவர்கள் பிரதிஷ்டை பண்ண பெருமாள் தெய்வம் அப்படின்னும், சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ண பெருமாள் சைந்தம் அப்படின்னும், மனுஷர்கள் நம்மளும் ஆகமபூர்வமாக பிரதிஷ்டை பண்ண பெருமாளை மானுஷம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா இங்க திருவேங்கடமுடியான் இதிலே ஒன்னானா கிடையாது, ஸ்வயம் வியக்தி முபாகதம், அவர் தானா ஸ்வயமாகவே வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த வைகுண்டத்தில் இருக்கிறவாளுக்கும் இங்க பூமியில இருக்கிறவாளுக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். வைகுண்டத்தில் இருந்தா நித்தியசூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் மட்டுமே தான், அவளுக்கு மட்டும்தான் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும்படி இங்க வந்து முதல் முதலாக அந்த திருமலையை தேர்ந்தெடுத்து இங்க வந்தான் அல்லவா. அதுதான் இங்கு ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாரத தேசத்திலே ஸ்ரீரங்கே பிச்சதோதாத்ரௌ ஸ்ரீமுஷ்ணௌ வெங்கடாச்சலே ஸ்ரீகாஞ்சி நைமிசாரண்யே சாலக்ராமே ச புஷ்கரே ஸ்வயம் வியக்தஸ்வரூபேண பகவான் வர்த்ததே ஹரிஹி ஹரிஹி. ஸ்வயமாகவே வந்து அவதரித்து இங்க நமக்கு அனுகிரகம் பண்ண இடமெல்லாம் பார்த்தா ஸ்ரீரங்கம், ரங்கநாதன், தோத்தாத்ரியில வானமாமலையில தேவநாயக பெருமாள், ஸ்ரீமுஷ்ணத்துல வராகர், வெங்கடாச்சலம் திருவேங்கடமுடையான், ஸ்ரீ காஞ்சியில தேப்பெருமாள், நைமீசாரண்யத்துல வனரூபமாகவே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றேன், சாலக்கிராமம், சாலக்கிராமத்துல தான் நமக்கு அந்த சாலக்கிராமம் கிடைக்கிறது இல்லையா, அது நம்ம அக்கிரகத்துல எல்ல பண்ணிட்டு வந்து நம்ம திருவாராதனம் பண்ற பெருமாளும் ஸ்வயம் வியக்தமான பெருமாள், யாரோ ஒரு சிற்பி பண்ண பெருமாள் கிடையாது. அதே மாதிரி புஷ்கரம் அப்படின்னு தீர்த்த நாராயணனாக தீர்த்தமாகவே நமக்கு அனுகிரகம் பண்றேர். அப்பேற்பட்ட ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரங்கள். இந்த க்ஷேத்திரத்துல முக்கியமான க்ஷேத்திரம் திருமலை. ஏன் அப்படின்னா அவதாரம் பண்ணதிலே பூமியிலே வந்தது முதல் முதலாக திருவேங்கடமுடியான் தான். ரங்கநாதனும் பல காலம் பிரம்மலோகத்துல இருந்து அவர் அதுக்கப்புறம்தான் பூமியில அயோத்தியக்கு வந்தார். அதுக்கு முன்னாடியே திருவேங்கடமுடியான் பூமிக்கு வந்துட்டார். அவதாரம் அவர் முதல்ல பண்ணியிருக்கலாம், ஆனா அங்க பல காலங்கள் அங்க இருந்துட்டேர் அப்படின்ற காரணத்தினால இவர் தானே ஓடி ஓடி நமக்காக வந்தேர். அதனால தயா சதகத்தை சுவாமி தேசிகன் இங்கேயே பண்ற. அப்படி கிருபணஜன கல்பலட்டிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்க்ரியமாத்யாம் ஷகிரிநாத தயே த்வாம் விதந்தி சம்சாரதாரிணீம் விபுதாக அப்படின்னு ஓயும் உப்பு பிறப்புன்னு சொல்லும்போது இங்க சம்சாரதாரிணீம் விபுதாக இந்த சம்சார கஷ்டங்களை அனைத்தும் போக்கும் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணபடியே திருவுள்ளம்படியே சுவாமி தேசிகனும் இந்த சம்சார கஷ்டங்கள் போக யாருனா ரிஷகிரிநாத தயே த்வாம் ரிஷகிரியிலே இருக்கிற திருவேங்கடமுடைய அப்படி சொல்லும்போது ஸ்ரீனிவாச தயா அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம் இல்ல அப்படி சொல்லல ரிஷகிரிநாதன் ரிஷகிரிக்கு நாதன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரிஷகிரியோட சம்பந்தத்தே கூற்றுறார் எப்படி சுவாமி குருகை பிரான் பிரான் வியாக்கியானம் பண்றேரோ திருவேங்கட மலையிலே சம்பந்தத்தினாலே அதனாலே அவருக்கு கிருப்பை இன்னும் அதிகம் அதனாலே பிராப்பியம் அப்படின்னும் அதனால இங்க சொல்ற போது ரிஷகிரிநாத தயே துவாம் விதந்தி சம்சார தாரிடி வித யார் கிருப்பனர் பல பல ஞானம் ஒன்னும் இல்லாத ஒரு கிருபணனாக நான் வந்திருக்கேன் இல்லையா உம்முடைய கிருப்பைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு நீர் கல்பக விரக்ஷம் போலே கல்பக விரக்ஷம் கூட மோட்சத்தை தராது கேட்டதுல கொடுக்கறதுல மோட்சத்தை தர முடியாது ஆனா இந்த விஷகிரிநாதனோ இப்பேற்பட்ட கல்பக விரக்ஷமான பகவான் விதந்தி சம்சார தரிணீம் புதாக அப்படின்னு கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியமாத்யாம் பல பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அவருடைய அனுகிரகம் அந்த விஷசைலத்துல இருக்கிறதுனாலேயும் அந்த சம்பந்தத்தினாலேயும் அவர் நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு அந்த மாதிரி திருமலையிலே சப்தகிரி அப்படின்னு சொல்லுவோம் ஏழு மலைகள் அப்படின்னு பார்த்தா சேஷாத்ரி நீலாத்ரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி ரிஷபாத்ரி நாராயணாத்ரி வெங்கடாத்ரி அப்படின்னு இந்த மலைகளிலே தான் தயாசதகத்துல பூர்த்தியா பார்த்தா தயை தயை தயன்னு எல்லா ஸ்லோகத்திலையும் வரும் அதே போல அந்த மலையை ஒட்டியே இருக்கும் அந்த விஷகிரிநாதன் அப்படின்னு சொல்ற மாதிரியே எத்தனை ஸ்லோகம் நிறைய ஸ்லோகத்துல இந்த மலைகளை குறித்தே மலைகளோடு இருக்கிற அங்கே இருக்கிற பகவான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இங்க சுவாமி சுவாமியுடைய பாசுரம் தான் நம்மாழ்வாருடைய பாசுரம் தான் அந்த பாசுரத்துல சொல்லும்பொழுது திருவேங்கட தாயன் அப்படின்னு திருவேங்கட மலையோட சம்பந்தத்துள்ள கோபாலன் அப்படின்னு சொல்றதுனால பிரபத்தியேதம் கிரிம் பிராயகான்னு அங்கேந்து ஆரம்பிக்கிறார் பிரபத்தியேதம் அங்க ஆரம்பிக்கச்சியே திருமலையை சொல்லிடுறேன் கிரிம் பிராயா அப்படின்னு அஞ்சனாத்ரீஸ்வரதயா அஞ்சரகிரிநாத ரஞ்சனி பவதி ரிஷகிரிநாதே சமாப்ளுதே துங்கே ரிஷகிரிநாத தயே த்வாம் ரிஷசைலநாத கருணே த்வம் ரிஷசைலேஷ கிருஷிவலம் தினோதி மிருதசஞ்சீவனம் அஞ்சனாச்சலேந்தோ ரிஷசைலாதிபதே ஸ்வபாவபூதா ரிஷசைலாதிபதே விஜிம்பிதோஷ்மா விஜயஸ்தான உபாசுதோ விஷாத்ரின்னு விஜயஸ்தானமாக இந்த விஷாத்ரி மலையை அவருக்கு விஜயஸ்தானமாக வச்சிருக்கார் வைகுண்டம் கூட இல்ல விஜயஸ்தானம் பகவானுடைய விஜயஸ்தானம் எதுனா நம்ம எங்கேயுமே இருக்கிற அந்த விஜயஸ்தானம் ஒரு ராஜாக்களுக்கெல்லாம் விஜயஸ்தானம் இருக்கும் ஆனா இவரோ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி தேவர்களுக்கெல்லாம் தேவன் பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் நித்தியசூரிகளுக்கும் ஈஸ்வரனான இந்த பகவான் அவருடைய விஜயஸ்தானம் எதுன்னா திருமலை அப்படின்னு இங்க அப்படி ஆச்சரியமா விஜயஸ்தானம் உபாசிரிதோ விஷாத்ரி விஷசைலேஸ்வர பாதசாத்குருத்வம் விஷகிரி கடகேஷு வியஞ்சயத்சு பிரதீதைஹி விஷசிகரிநாத ஸ்வநிதேசானுநூனம் விஷகிரி விஷசைல பாரமாரோபயந்தி விஷகிரி ஹரிநீலம் வியஞ்சிதம் நிர்விசந்தி விஷகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா அப்படின்னு ஆழ்வார் சொன்னபடி குலசேகர ஆழ்வார் சொன்னபடி என்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேன் விஷகிரி வனத்துல ஜக்முஷாந்த ஒரு சேத்தனமாக அச்சேத்தன வஸ்துவாகையாவது நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசிகனும் இங்க மங்களாசாசனம் பண்ணு கிரீடாசைலம் கமபி கருணே பிரண்வதி வெங்கடாக்கியம் கிரீடை அந்த லீலைகள் பல லீலைகள் பண்றதுக்கு தான் இந்த திருமலையிலே இருக்கிற விஷசைலத்திலே நித்யாபூர்வம் நிதிமிவதையே நிர்விசந்தெஞ்சனாத்ரௌ தெய்வாத் பிராப்தே விஷகிரி திட்டம் தேஹினித்வன் விதானாத் பவதி விஷசை விஷாச்சலே ச பதபத்தன நித்யதனி விமலரசாவஹா விஷகிரீஷதயே பவதி அபி கமலாசனத்வம் விதாம விஷாத்ரிபதேஹே விஷகிரிநாத பரிரம் பவதி பவதி விஷகிரிதயே மகிஷீம் விதரசி தேஹினம் நிரவதிம் விஷசைலநிதிம் விஷசைல கிருஷ்ணமேஹ ஜனிதாம் துதிதய தூலிகா பிரமுனா விஷசைலஜுஷா விஷகிரி சார்வபௌமதயிதே விஷகிரி விபோரிச்சாசாத்வம் பரேரபராஹத விஷகிரி பதிர்ஹ்ருத்யா விஸ்வாவதாரசஹாயினி விஷகிரி முகே ஸ்வேதே ஸ்வச்சாவதி பிரதிலப்தயே விஷகிரி சுதாசிந்தௌ ஜந்துர்தயே நிஹிதஸ்த்வயா விஷாத்ரிபதி விக்ரஹை வ்யபகதாகிலாவக்ரஹைஹி விஷாச்சலபதே ஸ்துதம் விஷசிமத்ஸ்ய கூர்மாதிகாம் விஷாச்சலதயாளுனா நனு விஹர்த்துமாலிப்யதாஹ விஷகிரீசிதுஃ க்ரீடிதம் விஷாத்ரி ஹயசாதினஃ பிரபலதோர்மருத்வேங்கிதஃ ஏவம் விதே விஷகிரீசே தயே மயித்வம் பர்தாதரோ விஷகிரி பிரணயீ யதாசௌ ஸ்தோதுர்தயே விஷகிரி ச குணேஸ்வரி த்வாம் அத்யாபிதத்ஷகிரீஸ்வதயேபவத்யாம் விஷகிரி மதிருஹ்ய வியக்தமாலோகயந்தின்னு பல ஸ்தோத்திரங்கள்லே பண்ணும்பொழுது விஷகிரி விஷகிரி விஷகிரிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரீடா சைலம் இப்பேற்பட்ட இங்க கிரீடைக்காகவே லீலைகள் பண்ணவே நமக்கு அனுகிரகம் பண்ணவே ஏன்னா அந்த விஷாத்ரி விஷாத்ரின்னு சுவாமி தேசிகன் இத்தனை இடத்துல அடியனுக்கு தெரிஞ்ச இடம் இன்னும் பல இடத்துல இந்த மலைகளை குறிப்பிட்டு அந்த மலையிலே இருக்கிற பகவான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பாசுரமே காரணம் அப்படின்னு அப்பேற்பட்ட இந்த சம்சார கஷ்டத்தை போக்கி திருவேங்கடத்தாயன் அப்படின்னும் அந்த திருவேங்கடமுடியானுக்கு இந்த திருமலையோடைய சம்பந்தத்தையே சேர்த்து ஆச்சாரியர் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் படி ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் படியே சுவாமி தேசிக்க நீங்க தயாசத்துக்கத்துல பூர்த்தியாக இப்பேற்பட்ட மலையும் பகவானையும் சேர்த்தே கொண்டாடுறேன். மலையிலே இருக்கிற பகவான் அப்படின்னு சொல்லி மலைக்கே அங்க முக்கியத்துவம் கொடுத்து பிரபத்தேதம் கிரி பிராயன் ஆரம்பித்து எல்லா இடத்திலையும் இப்படியே மங்களாசாசனம் பண்ணிட்டு வரு. அப்பேற்பட்ட பாசுரம் ஓய் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி அப்படின்னு இப்பேற்பட்ட இந்த சம்சார கஷ்டங்களை ஓச்சலாலே வந்த மூப்பு அப்புறம் ஜனன மரணங்கள் வியாதிகள் இது அத்தனையும் வீயுமாறு செய்வான் ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுவேர் அப்பேற்பட்ட திருவேங்கடத்தாயன். எப்போன்னா நான் மலராம் அடிதாமரை அப்படின்னு அப்பேற்பட்ட திருவடி தாமரைகளாலே வாயுள்ளும் மனத்துள்ளும் யாரெல்லாம் வாயினாலே ஸ்தோத்திரம் பண்ணி மனசினாலே தியானம் பண்றாளோ அவர்களுக்கெல்லாம் இதை போக்குவேர் அப்படின்னு சொல்லி மங்களாசாசனம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.